பட்டு கண்ணம் பட்டு இங்கு போனாய். என் கண்ணீரே என் கண்ணீரே, வானம் விட்டு என்னை தொட்டு நீயே வந்தாய். என் கண்ணீரே என் கண்ணீரே, மழையாய் அன்று பிழையாய் இன்று நின்றாய் நின்றாய் பெண்ணே, இசையாய் அன்று கசையாய் இன்று ஒன்றாய் கொன்றாய் பெண்ணே. தனி உலகினில் உனக்கென நானும், ஓர் உறவென எனக்கென நீயும், அழகாய் போத்திடும் என் வானமாய் நீயே தெரிந்தாயே. உன் விழியினி எனதென கண்டேன், என் உயிரினி நீ என கொண்டேன், நான் கண்ணிமைக்கும் நோடினாயே. திடமாய் தூங்கினேன் ஏன் எழுப்பி நீ குன்றாய் அன்பே, கனவில் இனித்த நீ ஏன் நிஜத்திலே கசந்தாய் பின்பே. யார் யாரோ போலே நாம் இங்கே, நம்முள் பூத்த காதல் எங்கே. கண்ணை விட்டு கண்ணம் பட்டு எங்கு போனாய்? வானம் விட்டு என்னை தொட்டு நீ வந்தாய்.